தம்பி வணக்கம். நீர் போதும் என்றால் கடலில் இருப்பும் நீர் தானே, அந்த நீர் உகந்தது இல்லையா மழை நீராக மாறுவதற்கு? நிச்சயமாக அந்த நீரும் மழை நீராக மாறுற தகுதி இருக்குது. ஆனால் மிகப்பெரும் அளவில் அது நீராவியாக மாறி மேகக்கூட்டமாக உருமாறணும், சரியா? அப்போ தானே அது மழை நீராக மாறும். இப்போ ஒரு நிலத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க, கடலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க, எது சீக்கிரமாக ஆவியாகும்? நிலத்தில் ஊற்றுறது தான். நிலத்தில் நிறுத்தப்படுற நீர் தான் வெகு வேகமாக நீராவியாக மாறும். இந்த மிகப்பெரும் அளவில் நீராவி மாறுறதுனால வளிமண்டலத்தில் மிக உயர்ந்த தூரத்துக்கு வரப்புகள் எடுத்து அது உள்ளே நிறுத்துகிற நீர் தான் மிக உயர்ந்த தூரத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். துப்பாக்கியிலேருந்து தோட்டா போகிறது மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கரில் அழுத்தத்தோடு வச்ச தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்ததோ தண்ணீரோ பாலோ எதையோ கொஞ்சமாக வச்சு எரித்தாலும் அது நீராவியாக மாறும்போது, ஆவியாக மாறும்போது அழுத்தம் அதிகரித்து சீறிக்கிட்டு வெளியில் வருது. அது மாதிரி நான்கு புறமும் வரப்பெடுத்து வயல்கள் வழிகளில் நிறுத்தப்படுகின்ற நீர் அழுத்தம் அதிகரித்து அதுதான் வந்து 1000 அடி உயரத்துக்கு 2000 அடி உயரத்துக்கு மேலே போய் மேகக்கூட்டங்களாக உருமாறுகிறது, சரியா? தரவோரமாக நிலத்து ஓரமாக ஒரு 100 அடிக்குள்ளே 200 அடிக்குள்ளே உயரத்தில் உள்ள நீராவிலாம் வந்து அப்படியே அலைஞ்சிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மேகமாக மாறுவதில்லை. இதுவும் வந்து நீராக மாறும். எப்போ மாறும்னா பனிக்காலங்களில் மாறும். சூரியனிடமிருந்து பூமி வெகு தொலைவு தண்ணி இருக்கிறனால இந்த தர ஓரமாக இருக்கிற தண்ணீரை பார்க்கலாம். நம்ம வெள்ளையாக வெண்பனி கூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, மார்கழி தை மாசி பங்குனி இதெல்லாம் பனிப்பொழிவை பார்க்கலாம். ஏன்னா சூரியன் அந்த நீர் வந்து நீர்த்து வலைகளாக மாறி மிக மெல்லிய புகை போல் அந்த பனியை நம்ம பார்க்குறோம். இது ஏன்னா பூமி ஓரமாக குளிர்ச்சி இருக்கிறதுனால. மற்ற காலங்களெல்லாம் இந்த நீராவி இப்படியே சுற்றிட்டு இருக்குமே தவிர இது வானத்தில் உயரத்தை போய் மேகக்கூட்டங்கள் ஆகாது, அதிக அழுத்தத்தோடையும் அது ஆகாது. அங்கே அதிக அழுத்தம் அதிகரித்தால் தான் அதுதான் நீங்கள் சொல்கிற கடல் பகுதியில் மேலே உள்ள குளிர்ந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக இருக்கும் இல்லையா. கடல் பகுதி நீரும் ஆவியாக இருக்கும், ஆனால் தரைப்பகுதியில் ஊற்றுனது மாதிரி அவ்வளோ அழுத்தத்தோடு ஆவியாகாது. அந்த ஆவி அந்த கடலுக்கு மேல் போயிடல. ஏன்னா பூமியில் 3 பங்கு கடல் மிக ஆழமான கடல், 10,000 அடிக்கு மேலே உள்ள ஆழமாக உள்ள கடல்கள்லாம் இருக்குது இல்லையா. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் வந்து சூரியனுடைய வெப்பத்தால் அந்த நீர் வந்து ஆவியாகிறாது. அந்த பகுதியில் ஆவியாக இருந்தாலும் அது மேல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் ஏற்படுறது மாதிரி மிக உயர்ந்த இடத்துக்கு போய் அழுத்தம்லாம் அதிகரிக்காது. அதனால் இங்கே அழுத்தம் அதிகரித்த நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி அந்த நீராவி கூட்டங்கள் அலையும். அழுத்தம் அதிகரித்த நீராவி ப்ரெஷர் குக்கர்லேருந்து போகிறது மாதிரி நகர்ந்து வெகு வேகமாக சீறிக்கொண்டு அப்படி தான் நீராவி இன்ஜின்லையும் நீரை பயன்படுத்துகிறோம். அந்த நீராவி அங்கே சென்று இங்கே அழுத்தம் குறைஞ்சிரும். இங்கே அழுத்தம் அதிகரிக்கிறதுனால ப்ரெஷர் குக்கர் உள்ளே அழுத்தம் இருக்கிறதுனால வெளியில் சீறிட்டு வருது. அது மாதிரி இந்த பகுதியில் மிகப்பெரும் உள்ள நீராவி உருவாகிறதுனால அது அழுத்தத்தோடு கடலை நோக்கி போயிடும். அழுத்தத்தோடு அங்கே போனதும் இங்கே திருப்பி வெற்றிடம் உருவாயிரும். அதனால் அது போன அந்த நீராவி கூட்டம் அங்கே உள்ள மேகக்கூட்டங்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து பருவக்காற்றுங்கிற பேரில் வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற பேரில் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யுது. ஆக நீங்கள் சொன்ன கடலில் இருக்கிற நீரும் நீராவியாக மாறும், நீராவியாக மாறணும், மாறி தான் அதையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த நீரையும் நிலத்துக்கு இழுத்துட்டு வர்ற வேலை அந்த நீராவியையும் கொண்டு வர்றதுக்காக நிலப்பகுதியில் வரப்படுத்திட்டு நிறுத்துகிற நீர் தான் மிக உயர்ந்த இடத்துக்கு மேகக்கூட்டங்களாகவும் மிக அழுத்தத்தோடு கூடிய மேகக்கூட்டங்களாகவும் உருமாறுகிறது. அதுதான் அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி அங்கே இயல்பாக ஆவியாகி இருக்கின்ற நீர் மேகங்களையும் நீரையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து நிலப்பகுதியிலேயே பொழிய வைக்கிறது, சரியா? அதனால் கடல் நீரும் மேகமாக மாறுவதற்கு மழை நீராக மாறுவதற்கு தகுதி உடையது தான். ஆனால் அந்த நீர் நிலத்தை நோக்கி வராது, அதுக்கு வந்து அந்த பகுதியில் உள்ள மேகக்கூட்டங்களை நிலத்திற்கு இழுத்து வருவதற்கு இங்கே அழுத்தம் அதிகமான நீர் மேகங்களை உருவாக்கி அந்த மேகக்கூட்டங்கள் அழுத்தம் குறைவான இடத்தில் கடல் பகுதியை நோக்கி சென்று அங்கே இது சென்று அங்கே அழுத்தம் அதிகரிப்பதால் இந்த பகுதி இங்கிருந்து அங்கு சென்று விட்டதால் இங்கு வெற்றிடமாகி விடுவதால் அங்கு சென்று அந்த மேகங்களையும் இந்த மேகங்களும் சேர்ந்து மீண்டும் நிலப்பகுதியிலே வந்து மழையாகப்படுகிறது, சரியா? நன்றி.